இனிய கடமையாம் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிற இந்த புனித ஹாஜிகளை நமது நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதோடு வருகை தந்திருக்கிற அத்துணை நல்மக்களின் சார்பாகவும் உங்களின் வருகையை வரவேற்று இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்திருக்கிற அனைவர்களுக்கும் அல்லாஹ் அந்த புனிதமிக்க ஹஜ்ஜின் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலா ஷரீஃபை வாழ்க்கையில் ஒரு முறையாகிலும் சந்தித்து நேரடியாக பெருமானாருக்கு சலாம் சொல்லுகிற அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தந்து நல்லருள் புரிவானாக என்று ஆரம்பமாக அத்தனை பேர்களுக்குமாக துவா செய்து இப்பொழுது நமது ஹாதிசாப் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். அதற்கு பிறகு ஹசரத் அவர்களின் சொற்பொழிவு நடைபெறும். அடுத்து ஹாஜிகளுக்கு ஜமாத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கண்ணியப்படுத்தப்பட்டு அனைவர்களும் முசாபகா செய்யப்படக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது, துவாவும் இருக்கிறது. எல்லா நிகழ்விலேயும் பங்கெடுத்து சிறப்பித்து நற்பயன் அடையுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது நமது ஹாபிசாப் அவர்கள் கிராத் ஓதுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ صدق الله العظيم. அடுத்து நமது இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு கீதம் ஏற்பார்கள். மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். முஹம்மதரை நினைத்து ஏங்கிவிட்டேன், என்றும் புது புது ஆசைகள் கூறிவிட்டேன். அஹமதரை நினைத்து ஏங்கிவிட்டேன், என்றும் புது புது ஆசைகள் கூறிவிட்டேன். மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். அன்னையை இழந்து அன்னலார் வாடிய அந்த நாள் அருகிலிருந்தே நான் நபி கண்ணத்தில் ஓடிய கண்ணீரை விரலாள் கரிசனமாக துடைத்தேனாம். அன்னையை இழந்து அன்னலார் வாடிய அந்த நாள் அருகிலிருந்தே நான் நபி கண்ணத்தில் ஓடிய கண்ணீரை விரலாள் கரிசனமாக துடைத்தேனாம். அல் அமீன் என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதால் கேட்டேனாம். அல் அமீன் என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதால் கேட்டேனான் நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவிய காட்சியை ரசித்தேனா. மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவமில்லாமல் வாழ்ந்து விட்டேன். அன்னலார் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய அருகில் நடந்தேனா. அன்று சவுரு குகையில் நபிகளை காத்த சிலந்தியாகி போனேனா. அன்னலார் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தேனா. அன்று சவுரு குகையில் நபிகளை காத்த சிலந்தியாகி போனேனா. ஹஜருல் அஸ்வது கல்லாய் சமைந்து மலரிதழ் முத்தம் சுமந்தேனா. ஹஜருல் அஸ்வது கல்லாய் சமைந்து மலரிதழ் முத்தம் சுமந்தேனா. ஜம்ஜம் நீராய் பரிசுத்த மேனிக்குள் அனுமதியோடு தவழ்ந்தேனா. மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன், ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். மாணவி அழைத்ததும் மறுகணம் நடந்து பணிந்தவோர் மரமாயிருந்தேனா. மஸ்ஜிது நபவி மிம்பரை போல மனக்குறை கூறி அழுதேனா. மாணவி அழைத்ததும் மறுகணம் நடந்து பணிந்தவோர் மரமாயிருந்தே மஸ்ஜிது நபவி மிம்பரை போல மனக்குறை கூறி அழுதேனா. காபாவில் பகைவர் எழுதிய ஓலையை கரை வைத்த கரையானே காபாவில் பகைவர் எழுதிய ஓலையை கரைத்த கரையானே உஹது களத்தில் நபிகளை காத்த கவசமாகி போனேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவமில்லாமல் வாழ்ந்து விட்டேன் இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த ஹிஜ்ரத்து இரவாயிருந்தேனா பதிரு வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த ஹிஜ்ரத்து இரவாயிருந்தேனா பதிரு வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா சத்திய நபியின் சான்றினை பொறிக்கும் முத்திரை மோதிரமானேனா சத்திய நபியின் சான்றினை பொறிக்கும் முத்திரை மோதிரமானேனா தத்துவ நபியின் சரித்திரம் உரைக்கும் புத்தக வரியாய் போனேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவமில்லாமல் வாழ்ந்து விட்டேன் முஹம்மதரை நினைத்து ஏங்கிவிட்டேன் என்றன் அஹமதரை நினைத்து ஏங்கிவிட்டேன் என்றன் புது புது ஆசைகள் கூறிவிட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவமில்லாமல் வாழ்ந்து விட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதிமார்கள் யாரும் இருந்தால் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக கிராத் ஓதிய ஹஜ்ரத் அவர்களுக்கும் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு அமர்ந்திருக்கிற கீதம் இசைத்த பள்ளியினுடைய இமாம் ஏசட் ஏசட்டுங்கிறதே கேசட்டுங்கிற மாதிரி இருக்கு, ஜலாலுத்தீன் இம்தாதி ஹஜரத் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. கேசட்டி யாராவது கொண்டு வந்திருந்தா கொஞ்சம் முன்னாடி கொடுத்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أتم الحج والعمرة لله وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஇங்கள், தபஅத் தாபஇங்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள். குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கிற, இவ்வாண்டு ஹஜ் செய்ய இருக்கிற ஹாஜிமார்களுக்கும், அவர்களை கௌரவிக்க வருகை தந்திருக்கிற நம் அனைவருக்கும், இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஹஜ்ஜு கூறும் பாடங்கள் 10 என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிற கடமைகளிலேயே மிகச்சிறந்த கடமையாக அல்லாஹுவின் காதலை நினைவூட்டுகிற கடமையாக அல்லாஹ் ஹஜ்ஜை ஆக்கியிருக்கிறார். இந்த ஹஜ்ஜ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் முன்பாக முதலிலே 3 முறை தல்பியாவை ஓதி இந்த நிகழ்ச்சியை துவங்குவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் உங்களோடு தல்பியாவை 3 முறை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தல்பியாவை சொல்ல நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. தல்பியா சொன்ன அத்தனை வீர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. யாரெல்லாம் ஹஜ் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, 11 காலுக்கு சரியாக முடித்துக் கொள்ளுவேன் என்ற உத்தரவாதத்தோடு உங்களிடத்திலே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த துல்ஹஜ் மாதம் 1 தேதியிலிருந்து 10 தேதி வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய தினமாக இதை ஆக்கியிருக்கிறார். துல்ஹஜ் மாதம் முதல் தேதிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபாவை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மன்னிப்பை வழங்கினான். துல்ஹஜ் 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னித்தார். அதனால் அந்த நாள் யார் நோன்பு வைக்கிறார்களோ, துல்ஹஜ் 1 யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களின் பாவத்தை மன்னித்து விடுகிறார். துல்ஹஜ் மாதம் 2 நாள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தௌபாவை, மீன் வயிற்றில் இருந்தவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஆசூரா தினத்தன்று முஹர்ரம் 10 அவர்கள் வெளியே வந்தார்கள் மீனில் இருந்து. அப்ப மீன் வயிற்றிலே தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் துல்ஹஜ் 2 நாள். இந்த நாள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுடைய பெரும்பாவங்களையும் சேர்த்து மன்னித்து விடுகிறான். துல்ஹஜ் 3 நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் குழந்தைக்காக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தையை கொடுத்த நாள் துல்ஹஜ் மாதம் 3 தினம். அதனால் அந்த நாள் துல்ஹஜ் மூன்றிலே யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் கேட்கிற அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுக்க அல்லாஹ் தயாராகி விடுகிறான். துல்ஹஜ் நாளிலே தான் நபிகினா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பிறந்தார்கள். துல்ஹஜ் நாளிலே யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு வறுமையை அல்லாஹ் போக்குகிறான், பாசு கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான். கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் அஞ்சிலே தான் நபிகினா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பிறக்கிறார்கள். துல்ஹஜ் அஞ்சு அன்று யார் நோன்பு வைக்கிறார்களோ நிஃபாக்கி நயவஞ்சகத்தனத்தை அவர்களை விட்டு அல்லாஹ் நீக்கிவிடுகிறான். துல்ஹஜ் ஆறிலே தான் பெருமானாருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாபெரும் வெற்றியை கொடுத்தான், ஹைபரின் வெற்றியை. யார் துல்ஹஜ் ஆறிலே நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களின் வாழ்க்கையிலும் வெற்றியை வழங்க தயாராக இருக்கிறான். துல்ஹஜ் ஏழாவது நாள் அல்லாஹ் நரகத்தை பூட்டி விடுகிறான். காரணம் ஹஜ் வர்றதுனால நரகத்தை பூட்டி துல்ஹஜ் பனிரெண்டாம் நாள் தான் மீண்டும் நரகம் திறக்கப்படுகிறது. எனவே துல்ஹஜ் ஆறாம் நாள், துல்ஹஜ் ஏழாம் நாள் யார் நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சுவனத்தை கொண்டவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுகிறான். துல்ஹஜ் மாதம் எட்டாம் நாள் அல்லாஹு அக்பர் யௌமு தர்வியா என்று சொல்லுவார்கள், ஹஜ்ஜின் துவக்கம் நடைபெறுகிற நாள். இந்த நாள் அல்லாஹ்விடத்தில் என்னென்ன நோன்பு வைத்துக் கொண்டு அடியான் கேட்கிறானோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் அரஃபாவின் தினம், அரஃபாவின் தினம் அந்த நாள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அரஃபா அன்று நோன்பு வைத்தால் இரண்டு ஆண்டுகளினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதெல்லாம் இந்த ஊருக்குள்ள சட்டம். துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள் யோமுன்னஹர் நோன்பு வைக்கிறது ஹராம். யோமுன்னஹர் இந்த நாள் துல்ஹஜ் பத்து யார் குர்பானி கொடுக்கிறாரோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பதாக அவரின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் எனக்கு உகந்தவன் எனக்கு பிரியமானவன் என்ற சர்டிபிகேட்டை அல்லாஹ் வழங்குகிறார். துல்ஹஜ்ஜின் பத்து நாட்களும் பத்து சிறப்பு கிடைப்பட்ட நாட்கள். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும், இங்க உள்ளவங்களுக்கு துல்ஹஜ் மாசம் ஒன்னுல இருந்து யார் குர்பானி கொடுக்க நினைக்கிறாங்களோ ஒன்னுல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் சவரம் பண்ணக்கூடாது, அவங்க நிகழ்த்த வெட்டக்கூடாது. இதெல்லாம் இங்குள்ளவர்களின் சட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க அரபா அன்றைக்கு நோன்பு நோக்க வேண்டும், ஆனால் ஹாஜிகள் அரபா அன்று நோன்பு நோற்பது ஹராம். இங்க உள்ள சட்டத்தை அங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, அது ஹராம். இனி ஹாஜிகளுக்குள்ளே நுழைவோம். நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வருங்கால ஹாஜிகளாக இருப்போம், அல்லாஹ் ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் முஸ்லிம்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த காபாவை காணாமல் மௌத்தாக்க கூட. ரௌலத்து நபி கண்மணி நாயகத்திற்கு முன்னால் சென்று நின்று அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ஷஃபி அல்லாஹ் என்று நேரடியாக சலாம் சொல்லாமல் அல்லாஹ் நம்முடைய ரூஹை வாங்க கூட. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பாக்கியமான இடம். நேரம் குறைவாக இருப்பதால் நான் நேரடியாக விஷயத்திற்குள் நுழைகிறேன். ஹாஜிகள் யாராம் கட்டுவதற்கு முன்னால் இப்பொழுதிருந்தே தயாராக வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று, ஹாஜிகள் இனிமேல் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்ய வேண்டும். இரண்டு ரக்அத்துக்களை தொழுது ரபுல் ஆலமீன் இடத்திலே அழுக வேண்டும், ரப்பே என்னை இந்த ஆண்டு நீ பொருந்திக் கொண்டதற்காக உன் இல்லத்திற்கு கோடான கோடி பக்தர்கள் உனக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பக்தர்கள் இருக்கிறார்கள், என்னை தேர்ந்தெடுத்ததற்கு ரப்பே நன்றி செலுத்திக் கொள்கிறேன் என்று நன்றியாக ரெண்டு ரக்கா தொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது என் பாவத்தை இந்த உலகத்திலே இங்கேயே போக்கிவிடு ரப்பே. நான் தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நிறைய பாவம் செய்து விட்டேன் என்று ஆள வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் காபாவுக்கு போகும்போது ஒட்டகத்தின் மீது செல்லவில்லை, கைத்த பிடிச்சுக்கிட்டு நடந்து போறாங்க. எங்க ஒட்டகத்துக்கு மேல ஏறி போலாம்ல என்று சொல்ல சொன்னார்கள், ஓடி போன அடிமை யஜமானனை பார்க்க வருகிற போது ஒட்டகத்தின் மீது என்ன தலை நிமிர்ந்து நடப்பானா, ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டா ஓடி போன அடிமை வருவான். நான் என் ரபுல் ஆலமீனுக்கு பாவம் செய்த அடிமை, பாவம் செய்த அடிமை, நான் பணிந்து நடக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா முதல்ல தௌபா வேண்டும், இரண்டாவதாக சொந்த பந்தங்களினுடைய மன்னிப்பு வேண்டும், சொந்த பந்தங்களோடு இணங்கி வாழ வேண்டும், மூன்றாவதாக அடுத்தவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற மனோபாவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நம்ம கார் கதவை நாலு பேர் திறப்பான், நமக்கு ஹிதுமத்து செய்வார்கள், சொன்ன வேலைகளை செய்வார்கள். ஆனால் அங்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு மனோபாவம் வர வேண்டும். நாம இங்க போய் ஹஜ்ஜுக்கு போய் நிறைய ஹிதுமத்து செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ஹிதுமத்து செஞ்சு அவருடைய ஹஜ்ஜையும் சேர்த்து செஞ்ச நன்மை எல்லாம் கொடுத்துறான். அப்ப பத்து பேர்த்துக்கு இவர் ஹிதுமத்து செஞ்சாருன்னா பத்து ஹஜ்ஜின் நன்மை கிடைத்து விடும். அதனால ஓடி ஓடி நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், அங்கிருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல கீழவர்கள் கூட அடுத்தவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற மனோபாவம். அதனால நாம முடிவு செய்யணும், பெருமானார் வாழ்ந்த காலத்திலே தனக்கு தோதுவாகத்தான் எல்லா சகாபாக்களும் இருக்க வேண்டும் என்று நாயகம் நினைத்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் தன் தோழர்களுக்கு தோதுவாகவே நடந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வரலாறுகள் சொல்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்தாங்க. நல்ல கெண்டக்கால்லாம் தெரியற அமைப்புல பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள், அப்படியே அமர்ந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், அப்படியே அமர்ந்து இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு வர ஆடைகளை சரி செய்து கொண்டார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்க, ஏன் அவங்க வந்தோன்னு ஆடையை சரி செஞ்சுக்கிட்டு என்ன காரணம்? உஸ்மானை பார்த்து மலக்குகளை வெக்கப்படுகிற பொழுது நான் வெக்கப்படாமல் இருக்க முடியுமா? உஸ்மான் இந்த நிலையில் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார், அவர் வெக்கமானவர், அவருக்கு தோதுவாக நான் நடந்து கொண்டேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகமே, மற்றவர்களுக்கு தோதுவாக நடந்த அந்த புனித இடத்திற்கு செல்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு தோதுவாக நடக்க வேண்டும். நான்காவதாக, அங்கு கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி இங்கேயே தூக்கி எறிந்துவிட்டு கோபமில்லாதவர்களாக என்னதான் வந்தாலும் முல்லா நசீருதீன் கழுத மாதிரி இங்கிருந்து கிளம்பணும். முல்லா நசீருதீன் ஒரு கழுதை வளர்த்தாராம். அந்த கழுதை போய் ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. ஒரே கத்தம், கடும் கத்தம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. முல்லாவால போய் அந்த கழுதையை தூக்க முடியாதுங்கிறது முல்லாவுக்கு நல்லா தெரியும். கத்திர கத்தில பக்கத்து வீடு அக்கம் வீடு எல்லாமே வந்து, முல்லா உன் கழுதை விழுந்துருச்சு, காப்பாற்ற மாட்டியா? உன் கழுதையை காப்பாற்ற மாட்டியா என்று சொல்ல முல்லா நசீருதீன், இனிமேல இந்த கழுதையை பத்தி அவகாசம் எனக்கு தேவையில்லை, இந்த கழுதையே எனக்கு வேண்டாம். பாலா போன கழுத பள்ளத்தில் விழுந்த கழுதையை நான் வச்சு என்ன செய்வேன்? நீங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க என்று சொல்ல மண்ணள்ளி கொட்டி அந்த கழுதையை அப்படியே உயிரோடு மூடிடுங்க என்று சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. அந்த கழுத உஷாரான கழுத தலைய தலைய ஆட்டி அந்த மண்ணு மேல வர கால் அமுத்தி அமுத்தி கொஞ்சம் மேல வந்தவொடனே ஏறி குச்சி ஓடிடுச்சு. மண்ணை வாரி போட போட அந்த கழுதை தனக்கு தோதுவாக அதிகாக்கி கொண்டது. இது போன்றுதான் நமக்கு என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் கூட அவர்கள் நன்மையை நமக்கு கொடுக்கிறார்கள், நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி அது அனைத்தையும் தாங்குகிற சபரை தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளுகிற மனோபாவம் உள்ளவர்களாக இங்கிருந்து கிளம்ப வேண்டும். ஐந்தாவதாக, தாஆத், அஞ்சு நேர தொழுகையாளிகளாக, அதிகம் திக்ரு செய்பவர்களாக, சலவாத்து நபி நாயகத்தின் மீது அதிகமாக சலவாத்தை இங்கிருந்தே ஓதக்கூடியவர்களாக மாறிப்போக வேண்டும். பெருமானாரை சந்திக்கிற பொழுது வெறுங்கையோடு சந்திப்பதா? இங்கிருந்தே ஒரு நாளைக்கு ஒரு 5000 சலவாத்து, ஒரு நாளைக்கு ஒரு 10000 சலவாத்து ஓதிட்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹு அக்பர். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்மணி கீழக்கரையிலிருந்து வந்தாங்க. உண்மையிலேயே மனம் சந்தோஷம் அடைகிறது. அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸரத், 72 லட்சம் சலவாத்தை நான் பெருமானாருக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 72 லட்சம் அன்புக்குரியவர்களே, நாம் என்ன கொண்டு போகிறோம் யோசிக்க வேண்டும். அதனால ஹஜ்ஜுக்கு போக இருக்கிற ஹாஜிகளே, வருங்கால ஹாஜிகளே, உங்களை பார்த்தும் நான் சொல்லுகிறேன், இப்பொழுதிருந்தே கவுண்ட் செய்யுங்கள். ரசூலுக்கு சலவாத்தை ஓதி ஓதி ஓதி ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரப்பே இந்த சலவாத்தின் பொருட்டால், நான்காம் கலிமாவின் பொருட்டால் ஹஜ்ஜுக்கு போகிற பாக்கியத்தை கொடு, அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி, நாயகமே இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு 1 கோடி சலவாத் நான் ஓதியிருக்கேன் நாயகமே, 2 கோடி சலவாத் ஓதியிருக்கிறேன் நாயகமே, 40 லட்சம் சலவாத் ஓதியிருக்கிறேன், எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள் நபிகள் பெருமானார். அதனால நிறைய இபாதத்துகள் தாஅத்துக்களை உள்ளடக்கியவர்களாக புறப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், யாராம் கட்டுவோம். முதல்ல ஹஜ்ஜினுடைய ஆரம்ப கடமை யாராம். அந்த யாராம் தான் இன்ஷா அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்துவதிலேயே, ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவதிலேயே உயர்ந்த கண்ணியம் யாராமால் கண்ணியம் செலுத்துவது. அதை இந்த நிர்வாகம் செய்கிறது, நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவர்களுக்கு உயர்ந்த கூலியை வழங்குவானாக. செல்லுகிற இடங்களிலெல்லாம் இந்த மகல்னாவையும் இந்த ஊர்வாசிகளையும் ஹாஜிகள் மறந்துவிட வேண்டாம். அதோடு சேர்த்து உலமாக்களையும் எங்களையும் மறந்துவிட வேண்டாம். நல்ல துவாக்களை செய்யுமாறு அன்போடு உங்களிடத்தில் கோரிக்கைகளை வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதல்ல இஹ்ராம் கட்டுவோம். இஹ்ராம் கட்டிட்டா எல்லாம் ஹராம். இஹ்ராம் என்று சொன்னாலே ஹராமாக்கி வைத்தல் என்று பொருள். மனைவி ஹராமாக்கி விடுவார்கள். நறுமணங்கள் இதுவரை எதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ நறுமணம் ஹராமாகிவிடும். சோப்புகள் ஹராமாகிவிடும், எல்லாம் ஹராமாயிடும். நெகத்தை வெட்டது ஹராமாகிவிடும். தைத்த ஆடைகளை ஆண்கள், பெண்கள் அணியலாம், தைத்த ஆடைகளை ஆண்கள் அணிவது ஹராமாகிவிடும். குதிங்காலை மறைத்து செருப்பு போடுவது ஹராமாகிவிடும். சில பேர் தோல் செருப்பு போடக்கூடாதுமாங்க, அதெல்லாம் இல்ல. குதிங்காலை மறைத்து செருப்பு போடக்கூடாது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஹராம். ஆனா பெண்களுக்கு யாராம் என்பது அவங்க நார்மல் ஆடை, அதோடு சேர்த்து முடிகளை மறைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்ப யாராம் கட்டிட்டு முடிகளை மறைச்சிருக்கிறதுனால சில பெண்கள் ஒளி செய்யும் போது கூட அந்த துணிக்கு மேலேயே மசகு செய்கிறார்கள். அப்படி செய்தால் தொழுகை கூடாது. யாரும் பார்க்காத இடத்திற்கு போய் மசகு, ஆண்கள் பார்க்காத இடத்திற்கு போய் தலைக்கு மசகு செய்ய வேண்டும். யாராம கட்டியாச்சு. யாராம கட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், இங்கிருந்து மக்கா நகரத்திற்கு நாம் செல்லுவோம். அந்த பாஸ்போர்ட்டினுடைய பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல மட்டும் அங்க ஜித்தாவில் மட்டும் ஏறத்தால ஒரு 10 மணி நேரம் தங்க வேண்டியிருக்கும். அங்கதான் சைத்தான் எல்லா வகையான வீபத்தையும் பேசுவான். யாராம கட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் மனுஷனா சைத்தானுங்க, சீக்கிரம் அனுப்ப மாட்டேங்கிறானுங்க. அதெல்லாம் இங்கேயே மூட்டி கட்டி வச்சிடணும். அதே மாதிரி அங்க பஸ்ல ஏறின உடனே அரபுகளை எந்த காரணத்தை கொட்டும் திட்டக்கூடாது. பெருமானார் அரபி, பெருமானார் அரபுகளை பிரியப்பட்டார்கள், அரபுகளை நேசித்தார்கள். அவர் வந்து பஸ்ல 1000 தடவை எண்ணுவாரு. முதல்ல வருவாரு, நம்ம ஆளு அவர் பெருசு அபாவை போட்டுக்கிட்டு இருக்கிற பார்த்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அம்மா சொல்லிரும். உடனே அவர் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு ஹஜ் கைஃப் ஹால் அப்படிம்பாரு. அதுக்குள்ளாட்டி அவர் எண்ணிக்கையை மறந்துடுவாரு. திருப்பி வந்து வாஹித் எஸ்னா நீ சலாசா அர்பா ஹம்சா சித்தா அங்க ஓரத்துல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்னன்னு சொன்னோம். முழுமையா சலாத்துக்கு பதில சொல்லிட்டு எண்ணிக்கையை மறந்துடுவாரு. திருப்பி வருவார், வாஹித் எஸ்னா நீ சலாசா அர்பா ஹம்சா. நம்மால் இந்த 2 தடவை இப்படி பார்த்துட்டானா இல்லையா, அந்த ஆளை குழப்பணும்னு சொல்லி 3வது ஆள் வேணும்னே சலாம் சொல்லும். பின்னாடி இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவரு சலைக்காம அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து முடிச்சா திருப்பி ஒரு 5-6 தடவை என்ன அப்ப இந்த மாதிரி அந்த அரபுகளை போட்டு பாடா படுத்துற வேலையெல்லாம் கூட இங்கேயே பொட்டணம் கட்டி வைத்து விட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம அங்க போனதுக்கு பிறகு ஆசுவாசமாக்கிக் கொண்டு முதல் முதலாக இப்ப காபாவுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள், காபாவுக்குள்ளே இருக்கிற அற்புதங்கள் மொத்தம் 10. காபாவுக்குள்ளே அதனுடைய சிறப்புகளை நாம் விளங்கி அமல் செய்ய வேண்டும். முதல்ல காபத்துல்லா யாராம கட்டிட்டு உம்ராவினுடைய நியத்தில ஃபர்ஸ்ட் உம்ரா செய்வோம். உம்ராவில இருந்து ஹலாலாகி நார்மல் டிரெஸ்ஸுக்கு வந்துருவோம். அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு நாம் ஹஜ்ஜினுடைய நாளையில யாராம் கட்டுவோம். ஃபர்ஸ்ட் உம்ரா தான். முதல்ல காபத்துல்லாவை பார்ப்பதற்கு முன்னால் தலை குனிந்து செல்ல வேண்டும். பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக, அழுதவர்களாக, தேம்பி தேம்பி அழுதவர்களாக அந்த காபத்துல்லாவை முழுமையா பார்க்கிற இடத்துக்கு போய் கண் சிமிட்டாமல் நாம் என்ன துவாவை கேட்கிறோமோ அதை அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வான். கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் கொடுப்பான். அங்க போய் என்ன கேட்கிறது? அல்லாஹ் அக்பர். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டாங்களா, அல்லாஹ் என் பெற்றோர்களை சொர்க்கவாசி ஆக்கிவிடு என்றார்கள். என் பெற்றோர்களை சொர்க்கவாசி ஆக்கிவிடு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அல்லாஹ் இனிமேல் நான் என்னென்ன துஆ செய்வேனோ அதையெல்லாம் நீ கபூல் செய்து கொள். இனிமேல் நான் கேட்பது அத்தனையும் ஹோல்சலாக நீ கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். சில இளைஞர்கள் ரப்பே என்னை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு என்று கேட்டிருக்கிறார்கள், என்னை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு என்று கேட்டிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோமோ அத்தனையும் கிடைக்கும். ஒரு கேள்வி எழலாம், ஒருத்தர் 10 ஹஜ் செய்கிறாரு என்றால் எத்தனை ஹஜ் செய்தாலும் முதல் முறையாக காபாவை பார்க்கிற பொழுது கேட்கப்படுகிற துவாவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்கிறான். அதனால அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு என்ன ரொம்ப அவசியம் இம்பார்ட்டனோ அதை மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த காபா, நாம் பார்க்கிற இந்த காபா, காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று சொல்லப்படுகிற இந்த காபாவில் இருக்கிற அற்புதம் ஆற்றல் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 120 ரஹ்மத்துக்களை அங்கே இறக்குகிறான். ஒரு மனுஷன் ரஹ்மத் இல்லாமல் வாழவே முடியாது. அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் யாராவது உலகத்திலே 1 மணி நேரம் வாழ முடியுமா? அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் வாழவே முடியாது. 120 ரஹ்மத்துக்களை அல்லாஹ் இறக்குகிறான். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்துக்களும், தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத்துக்களும், பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹமத்துகளும் மீதி ஒரு ரஹமத்தை தான் உலகம் முழுக்க பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த ரஹமத்து பள்ளிக்கு வருகிறது. இந்த பள்ளியின் மூலமாக இமாமின் மூலமாக தொழக்கூடியவர்களுக்கு, தொழக்கூடியவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரஹமத்து செல்கிறது. இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கிறது. ரஹமத் இல்லை என்றால் உலகம் இல்லை. இவ்வளவு ஆற்றல் நிறைந்த ரஹமத்தை கொடுக்கிற காபாவுக்கு நாம் செல்லுகிறோம். 120 ரஹமத்தையும் பெறுகிற நன்மக்களாக மாறிப்போகவன். அந்த காபாவை பார்த்த உடனே அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஒரு பெரிய முதலாளி வீடு கட்டுகிறார், வீட்டுக்கு போன உடனேயே ஒரு பரிசு கொடுப்பார், குறைஞ்சபட்சம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகுது கொடுப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காபாவை ஏறிட்டு பார்த்தவுடன் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? இந்த சமூகத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், கயோமின் வலதத்துகு உம்முகு, அன்று பிறந்த பாலகனாக மாறிப்போகிறான். பார்த்த உடனே 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் ரப்பல் ஆலமீன் மன்னித்து புனிதனாக்கி தன் வீட்டுக்குள்ளே அல்லாஹ் காலடி வைக்க விரும்புகிறான். ஆற்றல். இரண்டாவது, இந்த காபா பரக்கத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன் அவ்வல பைத்தின் ஊலி அல் இன்னாசி அல்லதி பிபக்கத்தம் பாரகா. காபா என்பது பரக்கத். இந்த பரக்கத் என்று சொன்னால் ஒன்றாக இருக்கும் 100,000 வேலையை செய்யும், அதான் பரக்கத். ஒன்றாக இருக்கும் 100,000 வேலையை செய்யும். நான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வரலாறுகளில் இதுவும் ஒன்று. அபு ஹுரைராவை ஹஜ்ஜிலே நினைக்காமல் இருக்கவே முடியாது. அபு ஹுரைரா அலி எல்லாம் கடுமையான பசி, கடுமையான பசி. அப்படி பள்ளிவாசுக்குள்ள மயங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாராவது விருந்து கூட்டு போவாங்களா, விருந்து கூட்டு போவாங்களா என்று மயங்கி உட்கார்ந்திருக்கும் போது அபுபக்கர் அலி எல்லாம் அந்த வழியில வந்தாங்க. இக்ரினி அபுபக்கர், அபுபக்கரே கடுமையா பசிக்குது. இக்ரினின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. விக்ரினின்னு சொன்னா வீட்டுக்கு கூட்டு போய் 3 நாள் விருந்தாளியா வச்சு, கிரல் லைஃப், விருந்தாளியா வச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை அனுப்பிச்சு விடுங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் ஓதி காட்டுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. குரான் ஓதி காட்டுங்கள். அபுபக்கர் அலி அல்லாட்ட, இக்ரினியா ரசூல் அல்லா, இக்ரினியா அபாபக்கர், அபு ஹுரைரா சொல்றாங்க. பள்ளிவாசுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இக்ரினின்னு சொன்னா வீட்டு கூட்டு போனா நினைப்பாங்க. அபுபக்கர் அலி அல்லா சரி ஓதித்தான் காட்ட சொல்றாருன்னு உட்கார்ந்து ஆர்வத்தோடு கேட்கிறாரே மனுஷன், சூரத்தில் பக்ராவை ஓதி காட்டினாங்களா? அது பசியோட பாவம் தயங்கி போய் உட்கார்ந்துருக்கு, 2.5 ஓதி காட்டுறாங்க. உட்கார அபுஹுரைரா உட்கார, நான் ஓதி காட்டுறேன் நீ கேளுன்னு அப்படின்னு நடுங்கிறாங்க. 2.5 ஓதிட்டு எந்திரிச்சு போயாச்சு. அடுத்து உமர் அலி அல்லா உள்ள வர்றாங்க. உமர் அலி அல்லா உத்தலாவை பார்த்து கேட்டாங்களா, அபுஹுரைரா ரொம்ப தயக்கத்தோடு, இக்ரிமியா உமர், உமரே நீயாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பா. உமர் அலி எல்லாம் பள்ளிவாசல உட்காந்து கேட்டோம் உன்ன, சரி சரி ஓதித்தான் காட்ட சொல்றாரு போல தெரியுது, ஆர்வம் ரொம்ப இருக்கு. உட்காந்து ஆளை இமரான ஓதி காட்டினாங்களா 1 ஜூஸு, மயக்கமே வந்துருச்சு. இவர் எந்திரிச்சு போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அபு ஹுரைரா நினைச்சாங்க 4-5 சூரா தெரிஞ்சது ஃபுல்லா ஓதி காட்டிட்டு போயிருச்சு, முழு குர்ஆன் வந்துட்டு இருக்கு, முழு குர்ஆன் வந்துட்டு இருக்கு. இக்ரி இன்னும் சொல்ல முழு குர்ஆனை ஓதி காட்டினா ஜனாசாதான் இன்னைக்கு என்று நினைத்து கொண்டு தயக்கத்தோடு தயக்கத்தோடு அபு ஹுரைரா என்று சொல்ல ரசூலுல்லா சிரித்து விடுகிறார்கள். நான் அபூபக்கரை போன்ற பக்கராவையோ உமரை போன்ற ஆலை இம்ரானையோ ஓதி காட்ட மாட்டேன், உன் பசியை உணர்ந்தவன் நான், வா வீட்டுக்குட்டாங்க. என்ன சந்தோஷம், பசியெல்லாம் பறந்து போய் அபு ஹுரைரா ரசூலுக்கு பின்னால் ஓடுகிறார்கள். ரசூலுல்லா ஆயிஷா அம்மாட்ட போய் கேட்கிறாங்க, வீட்டில என்னம்மா இருக்கிறது என்று கேட்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், வீட்டிலே கொஞ்சம் பால் இருக்கிறது, ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாருங்கள். பெருமானார் கொண்டு வர அபு ஹுரைரா துடிக்கிற, ஏன்னா அவ்வளவு பசி, ஒரு கிளாஸ் பால் நாயகமே குடுங்க, குடுங்க நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அபு ஹுரைரா, அவர்களையும் அழைத்து வாண்டாங்க. நாயகமே ஆளுக்கு ஒரு மடை குடிச்சா கூட முடியாதே, என்ன நாயகமே ஆசையை காட்டி என்று மனசுல நினைச்சுக்கிட்டு பெருமானார் அழைக்க சொன்னார்கள். வழிபட்டுத்தான் ஆக வேண்டும். வேக வேகமாக ஓடி போய் அந்த 80 பேர்களை கூட்டு வந்துட்டு அபு ஹுரைரா ஒரு தந்திரம் செஞ்சார். மோதோ ஆளா தான் போய் நின்றாங்க, ரேஷன் கடையில் நின்ன மாதிரி மோதோ ஆளா தான் போய், தனக்கு தானே கிளாஸ் கொடுத்தாகணும், அத்தனையும் குடிச்சிட்டு ரசூல்லாட்ட வெறும் கிளாஸ் கொடுத்துடலாம், என்ன செய்வாங்களோ பாத்துக்கலாம் என்று இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 பேர் வரிசையில் நிக்கிறாங்க. மொத ஆள் அபூ ஹுரைரா நிக்கிறாங்க. அபூ ஹுரைரா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் குடிச்சிட்டு போட்டும்னாங்க. நாயகமே குடிச்சிட்டு போகட்டுமா, என்ன சொல்கிறீர்கள் நாயகமே என்று சொல்ல, இந்த 80 பேர்களும் குடித்தார்கள். 80 பேர்களும் குடித்தார்கள் ஒரு கிளாஸ் பால் அப்படியே இருக்கிறது. கடைசியில் அபூ ஹுரைராட்ட கொடுத்து குடி அபூ ஹுரைரான்னாங்க. அபூ ஹுரைரா குடிச்சாங்க, மீண்டும் குடி என்றார்கள், மீண்டும் குடித்தார்கள், மீண்டும் குடி என்றார்கள், மீண்டும் குடித்தார்கள், மீண்டும் குடி என்றார்கள். வயிறு நிரம்பிருச்சு நாயகமே, இதுக்கு மேல இடமில்லை நாயகமே என்று சொல்ல, ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்றார்கள். இதுதான் பரக்கத். ஒரு கிளாஸ் பால் ஒன்று ஒன்றாகவே இருந்தது, 80 பேர்களின் பசியை அகற்றியது. இதுதான் பரக்கத். ஒன்று ஒன்றாக இருக்கும், 80 பேர்களின் பசியை அகற்றும் அந்த வரக்கத் காபாவில் இருக்கிறது. இங்கு நுகர் தொழுக 4-4 தான், ஆனால் அங்கு தொழுதால் 4-4 லட்சம். 4-4 இருக்கும், 4 லட்சத்தின் நன்மையை கொடுக்கும். இங்கு ஒரு குர்ஆன் ஓதினால் ஒரு குர்ஆன் தான், அங்கு ஒரு குர்ஆன் ஓதினால் 1 லட்சம் குர்ஆன் ஓதிய நன்மை. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய வாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கு 1 ரூபாய் தர்மம் செய்தால் ஒன்றுதான், அங்கு 1 தர்மம் செய்தால் 1 லட்சம். 1 லட்சம் தர்மம் செய்தால் அல்லாஹு அக்பர், அதை லட்சத்தால் பெருக்குங்கள். அல்லாஹு அக்பர். பரக்கத்து நிறைந்த இடத்திற்கு போக இருக்கிறோம். அந்த காபா என்ன இடம் தெரியுமா? நம்ம இபாதத்துக்கு நிறைய கஷ்டப்படணும், தொழுகணும், நோன்பு வைக்கிறது இபாதத்து, ஜகாத் கொடுக்கிறது இபாதத்து. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், காபாவை பார்ப்பதே இபாதத் என்றார்கள். அந்த காபாவை ஏறிட்டு பார்க்கிறது இருக்கிறதே, பார்ப்பதே இபாதத், பார்ப்பதற்கே சொர்க்கம் இருக்கிறது என்றார்களே. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த காபாவை பற்றி சொல்லுகிற பொழுது, வமன் தஹலஹு கானா ஆமினா, அதற்குள் நுழைந்து விட்டால் அச்சமற்றவர்களாக மாறிப்போவார்கள். வமன் தஹலஹு கானா ஆமினா, இது மனிதர்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல, மிருகங்களுக்கும் உள்ள சட்டம். அந்த எல்லையில காபாவுல பூனை எலியை பிடிக்க கூடாது, பூனை எலியை பிடிக்காது, அல்லாஹ்வின் சட்டம். அங்கு எதுவும் எதையும் தொட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அபூஜஹில் போன்ற தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த வழியாக வருகிறார்கள். ஒரு ஓநாய் ஆட்டை துரத்திக் கொண்டு வருகிறது. ஆடு காபாவின் எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டது, ஓநாய் திரும்பி போய்விட்டது. அபூஜஹில், பார்த்தீர்களா பார்த்தீர்களா, என்ன அதிசயம் என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், அபூஜஹில் உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, காபாவின் எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டால் யாரும் யாரையும் தொட முடியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். ஒமன் தகலகுக்கான ஆமீனா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளே நுழைந்தால் அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார். இந்த ஆற்றல் இந்த காபாவுக்கு இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த இடத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உணர வேண்டும். இரண்டாவது, அங்கதான் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிறது. காபாவினுடைய இந்தியாவை நோக்கி இருக்கிற மூலையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ருல் அஸ்வதை வைத்திருக்கிறான். நாம் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். ஹஜ்ருல் அஸ்வத், அல்லாஹு அக்பர், அதனுடைய மகத்துவத்தை சொல்வதாக இருந்தால் மணிக்கணக்கில் சொல்லலாம். அது எப்படிப்பட்ட கல் தெரியுமா? ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த கல். உலகத்திலே யாரும் விலை மதிப்பு போட முடியாத கல் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஹஜ்ருல் அஸ்வத் தான். நீங்க வைர வியாபாரிகிட்ட போய் நீங்க கல்ல கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அழகா மதிப்பை போட்டு விடுவார்கள். வைர வியாபாரிகள், மாணிக்க வியாபாரிகள், மரகத வியாபாரிகள், எல்லா கல்லுக்கும் உலகத்திலே விலை மதிப்பு உண்டு. விலை மதிப்பே இல்லாத கல், அந்த கல்லுக்கு நிகராக உலகத்தை கொடுத்தால், உலகத்தில் இருக்கிற நியமத்துக்களை கொடுத்தால் ஹஜ்ருல் அஸ்வதினுடைய ஒரு துண்டுக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய கல்ல இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இஸ்லாமியர்களிடத்திலே கொடுத்திருக்கிறான், நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கள் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. எந்த மியூசியத்திலும் சொர்க்கத்துக்கள் இருக்கிறதா? இல்லை. பாவத்தை உறிஞ்சுகிற கல், மேக்னட். எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அத்தனையும் உறிஞ்சு மாற்றல் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு உண்டு. வரலாற்றில் ஒரு செய்தி, உமர் அலி அல்லாஹு தஆலா அப்படி தவாஃபுக்கு போகும்போது ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு உமர் அலி அல்லாஹ்வுக்கு வம்புழுக்கிற பழக்கம் உண்டு. காரணம், சட்டம் வெளியாக வேண்டும் என்பதற்காக சத்தம் போட்டு சொன்னார்களாம், ஹஜார் லா தன்ஃபா வலா தல்லுர், நீ எந்த பயனும் கொடுக்க மாட்டாய், நீ எந்த இடையூறும் கொடுக்க மாட்டாய், நீ ஒரு கல், நீ ஒரு கல். ஹஜ்ரத் அஸ்வதை பார்த்து சொல்லுகிறார்கள், உன்னால் பயன் கொடுக்கவும் முடியாது, இடையூறு கொடுக்கவும் முடியாது. பெருமானார் உன்னை முத்தமிட்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நான் முத்துகிறேன், வேற எந்த காரணமும் இல்லை. பின்னாடி அறிவின் கருவூலம் அழிரலி அல்ல அப்படி கையை வச்சாங்க. திரும்பி பார்த்தா உமர் தோளில் கை வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், உமரின் தோளிலே கை வைக்க ஒரு தைரியம் வேண்டும். யார் என்று திரும்பினால் ஆளி, என்ன சொன்னீர்கள், அது என்ன சாதாரண கல்லா? சாதாரண கல்லாக இருந்தால் ஏன் பெருமானார் கையை உயர்த்தி காட்ட சொல்கிறார்கள்? ஒன்னு கையை கொண்டு போய் அதில் வைக்கணும், அல்லது தவாப் செய்யக்கூடியவர்கள் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஒலில்லாஹிலாம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஒலில்லாஹிலாம். வாத்தியாரை பார்த்து உள்ளேனையா கையை தூக்கி சொல்றமா இல்லையா? வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளேனையா நீ ஏன் காட்டணும், ஆமா நீங்கள் ஏன் கையை காட்ட வேண்டும், ஏன் அதில் போய் கை வைக்க வேண்டும் என்று கேட்க நீங்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அழியே பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சாதாரண கல் அல்ல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னலஹு லிசானன் வஷஃபத்தைன், இதற்கு நாளைக்கு மறுமையிலே ஒரு நாவும் ரெண்டு உதடும் கொடுப்பான் அல்லாஹ். அந்த கல் யார் யார் வந்தார்கள், யார் யாரின் பாவத்தை நான் உறிஞ்சி பரிசுத்தமாக்கி அனுப்பினேன் என்று அந்த கல் சாட்சி சொல்லும். அது சாதாரண கல் அல்ல, உன்னையும் என்னையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகிற அற்புத கல் உமரே. அது என்ன சாதாரண கல் நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் எல்லோரையும் ஆழமுள்ள அருவாகிலே ஒன்று சேர்த்து நான் தானே உங்கள் ரப்பு என்று கேட்கிற பொழுது எல்லாம் ஆமா சாமி போட்டு தலையாட்டினமே அதை பதிவு செஞ்சு இந்த கல்லுக்குள்ளதான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இன்னைக்கு டிஸ்குக்குள்ள எல்லாம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜாதகத்தை ஃபுல்லா எல்லாம் ஆமா சொன்னதை ஃபுல்லா இந்த கல்லுக்குள் தான் வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் இந்த கல் சாட்சி சொல்லுகிற கல் என்பதை மறந்து போனீர்களா என்று அலி ரலி அல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது உமர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ்லா அலியும் லஅலக உமர், இங்கே அழி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பான், தெரியாமல் போய்விட்டதே என்றார்கள். ஹஜ்ரத்துக்கு அலாதியான ஆற்றல் உண்டு. அந்த ஹஜ்ரத்தை தண்ணீரிலே போட்டால் மிதக்கும், மத்தக்கல்லாம் உள்ள போயிடும், ஆனா ஹஜ்ரத் அஸ்வத் மிதக்கும். அதை நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியாகிவிடும், மத்தக்கல்லாம் சூடாயிடும், ஆனா அந்த கல் குளிர்ச்சியாகிவிடும். அன்புக்குரியவர்களே, அந்த கல் குளிர்ச்சியாகிவிடும். நீங்கள் சான்றுக்கு வேண்டுமானால் அந்த கடுமையான வெயிலில், இன்னைக்கு இந்த வருடம் ரொம்ப வெயிலா இருக்கும், இந்த வெயிலிலே நீங்கள் ஹஜ்ரத் அஸ்வதை தொட்டு பாருங்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. வெயில் கூட கூட அதற்கு குளிர்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட்டி கொடுத்து விடுகிறான். இந்த கல் இன்னொரு அற்புத ஆற்றல் நிறைந்த கல். என்ன தெரியுமா? திருட அந்த கல்லை திருடவே முடியாது, அப்படியே திருடிட்டு போயிட்டாலும் கொண்டு வந்து தானா வச்சிருவான். இதுவரை 33 தடவை திருடு போயிருக்கிறது, எடுத்தவனே மரியாதையா கொண்டு வந்து வச்சிருவான். போனா உள்ள அங்க போனா 1000 சாவுகள், 1000 பிரச்சனைகள் வரும், வேகமா கொண்டு வந்து அவனே வச்சுட்டு போயிருவான். இந்த வம்பே வேணாமடான்னு சொல்லி இவ்வளவு ஆற்றல் நிறைந்த கல்லில் இருந்துதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தவாஃபை துவக்க சொல்லுகிறான். அற்புதம், காபாவில் இருக்கிற ஹஜ்ரத் அஸ்வத் ஆற்றல் நிறைந்தகள். அதற்கு பக்கத்திலேயே இருக்கிற முல்தசிமுல் பாப், அல்லாஹு அக்பர், முல்தசிமுல் பாப். அன்புக்குரிய ஹாஜிகளே, இப்பொழுதிருந்தே நீங்கள் துவா செய்ய வேண்டும். இந்த துவாவில கஞ்சத்தனம் கூடாது. யா அல்லாஹ், நானும் மனைவியோடு போனாக்கா என் துணைவிக்கும் ரபுல் ஆலமீனே ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிடுகிற பாக்கியத்தையும், முல்தசிமிலே நெஞ்சோடு நெஞ்சாக அந்த காபாவிலே ஒட்டி கேட்கிற பாக்கியத்தையும் கொடுத்து விடு ரப்பே என்று கேட்க வேண்டும். கேட்கணும், அதுல கஞ்சத்தனம் கூடாது. அங்க போய் என்ன கேட்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். நல்லா ஹஜ்ரத் அஸ்வதை தொடத்த முடியல, பாக்குற பாக்கியமாவது கொடுன்னா நேரா காட்டிட்டு போயிருவான். ஒரு மாடியில சுத்திட்டு இருக்கும்போது தெளிவா தெரியும் பாக்குற பாக்கியம் கிடைச்சு வேலையை பரண்டுருவான். அதனால அல்லாஹ் முத்தமிடுகிற பாக்கியத்தை கொடு. அந்த முல்தசிமுல் பாவ், அதுல ரசூலுல்லா நெஞ்சை ஒட்டி என்ன கேட்டார்களோ அது முழுவதும் நடந்தது. அல்லாஹு அக்பர். அந்த மாபெரும் பாக்கியம். இன்னொரு ரகசியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இரவு ரெண்டிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா வழிமார்களும் சங்கமிக்கிற இடம் அந்த முல்தசிமுல் பாவ். தஹஜ்ஜத்தின் நேரத்தில் போய் அந்த முல்தசிமுல் பாபுக்கு பக்கத்துல நின்னுட்டா அல்லாஹு அக்பர், கஸ்தூரி கமலும் வாசம் இறை நேசர்களின் சங்கமும் அங்கு போய் நின்று ஒவ்வொருத்தரா தொட்டு இவரின் பாக்கியத்தால் ரப்பே, இவரின் பாக்கியத்தால் இந்த காபாவின் பொருட்டின ரப்பே, என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய். அதோடு சேர்த்து கேட்கணும், அந்த 2 மணிக்கு 2 to 4 மணிக்கு சுத்தி சுத்தி வரும்போது நல்லவர்களின் தொடர்பை கொடுத்து விட ரப்பே, சாலிஹீன்களின் தொடர்பை கொடுத்து விட ரப்பே, இறைநேசர்களின் தொடர்பை கொடுத்து விடுறப்பே, வழிமார்களின் தொடர்பை கொடுத்து விடுறப்பே. அல்லாஹ் வழிமார்களை காட்டாமல் திருப்பி அனுப்புவதில்லை. முல்தசிமுல் பாப். அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பாபுல் காபா, காபாவினுடைய வாசல் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஏறி பிடிக்கணும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய ரப்பே, உன் வீட்டு வாசல புடிச்சு கேட்கிறேன்டா ரப்பே, என் கரங்கட்டி வெறுங்கரமாக்கி விடாது. அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் நான் ஒரு ஊர்ல இருந்து கேட்பேன் என் கரத்தை வீணாக்கிறாடன்னு கேட்பேன், இப்ப உன் காலை புடிச்சு கேட்கிறேன்னு சொல்றமா இல்லையா ரப்பே, உன் வாயிலில் கரம் வைத்து கேட்கிறேன் ரப்பே, என் கரத்தை வெறுங்கரமாக்கி விடாதே ரப்பே என்று கேட்டால் ரப்புல் ஆலமீன் கேட்பதை எல்லாம் கொடுக்கிற இடம் பாபுல் காபா. அந்த காபத்துல்லாவினுடைய சாவி இருக்கா இல்லையா, அதை கொன்னல் வாய்க்காரருடைய நாவிலை வைத்து விட்டால் கொன்னல் தீர்ந்து விடும், அவ்வளவு ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்படியே சுத்தி போனா ஹதீம், அல்லாஹு அக்பர். காபா இருக்கிறது, ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது, முல்தஜிமுல் பாபு இருக்கிறது, பாபுல் காபா இருக்கிறது, ஐந்தாவது ஹதீம் ஓவல் வடிவத்தில். அதுக்குள்ள போய் ரெண்டு ரக்காத்து நாலு ரக்காத்து நிறைய தொழ வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலாலான காசை கொண்டு கட்டியதால் காபா சதுரமாக இருக்கிறது, அதிலேயும் அல்லாஹ் ஒரு பாக்கியம் வழங்கியிருக்கிறான், இந்த ஹதீமும் காபாவோடு சேர்ந்தது என்றார்கள். இந்த ஹதீமும் காபாவோடு சேர்ந்தது. ஆதிமார்களுக்கு ரெண்டு மசாலாவை இதற் குறித்து நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த ஹத்தீமுக்குள்ள போய் சுன்னத்து தொழுங்க, நஃபில் தொழுங்க, எது வேண்டாலும் தொழுகலாம், பரலு தொழுக கூடாது. காபாவுக்குள்ள பரலு தொழுகிறதுக்கு ஜாயிஸ் இல்லை, பரலு தொழுக முடியாது. காபாவுக்குள்ளே ஒரு மனிதன் பரலை தொழ முடியாது. காபாவுக்குள்ள சுன்னத்தை தொழுகலாம், நஃபில தொழுகலாம், காபாவுக்கு வெளியே தான் பரல். அதனால ஹத்தீமுக்குள்ளே பரலை தொழுக முடியாது, வாஜிபை தொழுக முடியாது, நிறைய சுன்னத்துக்களை தொழலாம். முதல் மசாலா. ரெண்டாவது மசல்லா தவாஃபுங்கிறது ஏழு சுத்து. இந்த ஏழு சுத்துல மூணு சுத்து சுத்திட்டு அங்க பார்த்தா ஹத்தீம் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டோன்னு சொன்னா, நான் ரெக்கார்ட் தொழுதுட்டு வெளியே வந்துட்டோன்னு சொன்னா, சுத்திய மூன்று சுத்துக்களும் வீணாகிவிடும். தவாஃப் செய்யும் போது ஹத்தீமுக்குள்ள நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா எத்தனை ஆறு சுத்து சுத்தி இருந்தாலும் அந்த சுத்துக்கள் வீணாகிவிடும், மீண்டும் திருப்பி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். இந்த விஷயத்திலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹத்தீமுக்குள்ளேதான், இந்த ஹத்தீமுக்குள்ளேதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிறார்கள். இந்த ஹத்தீமுக்கு மேல பார்த்தா மீசாபுர் ரஹ்மான், அப்படி தண்ணி மழை வரும்போது, மழை வரும்போது அப்படி வந்து விழுகிற இடம் இருக்கா இல்லையா, அந்த மழை வரும் குழல் மீசாப் குழாய், அதிலிருந்து தண்ணி வந்து மழை வந்து தண்ணி விழுந்துருச்சுன்னு சொன்னா சொர்க்கம் வாஜிபாகிவிடும். அவ்வளவு ஆற்றல் மீசாபுர் ரஹ்மா. அதற்கு முன்னால் நின்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை நோக்கி பார்த்து அதற்கு மேலே நேராக நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள், அதனால அந்த இடத்துக்குள்ள போய் தொழுதுட்டு அங்க போய் திரைய பிடிச்சி காபா ஓடு காபா ஓட்டி எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கும், போய் அழுது அழுது அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே தன் குறைகளை எல்லாம் சொல்லுகிற இடம் அந்த மீசாபுர் ரஹ்மா. அதற்கு அடுத்து அந்த காபாவை ஒட்டி ஹத்தீமை தாண்டி வரும்போது ருக்குனே யமானி, ருக்குனே யமானி எல்லாமே காபாவோடு சேர்ந்திருக்கிறது. ருக்குனே யமானி ஆறாவது. இந்த ருக்குனே யமானியில எழுபது மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் என்ன துவாவை கேட்கிறோமோ அதற்கு அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். எழுபது மலக்குகள் அங்கே சேர்ந்து நிற்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அதனால நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாம் ருக்குனே யமானிக்கு நேரா மனைவியை கூட்டு வந்துடணும், நண்பர்களை கூட்டு வந்துடணும், ஒருத்தர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும், அவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும், இப்படியே துவா பரிமாற்றம். ஆனால் இன்றைக்கு நிறைய ஹாஜிகள் இதை செய்வதில்லை. உங்களுக்கு நான் ரகசியமாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறேன் அன்புக்குரியவர்களே. இப்படி கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே கேட்கிற துவாக்களுக்கு உடனே மலக்குகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே நிறைவேற்றி கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இடம் அந்த இடம். அதற்கப்புறம் மத்தாப். இந்த மத்தாப்புல நிறைய பேர் குரான் ஓதுறாங்க, ஆனா மத்தாப்புல குரான் ஓதுகிற இடம் அல்ல அது. மத்தாப் என்பது தவாப் செய்கிற இடம், துவாக்கள் நிறைய கேட்கிற இடம். ஏழாவது மத்தாப். இந்த மத்தாப்புல ஒருத்தன் கால் வச்சுட்டாலே அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும். மத்தாப்புல தவாப்பு செய்யற இடத்துல கால் வச்சுட்டாலே சொர்க்கம் வாஜிபாகிவிடும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்தை வாஜிபாக்காமல் அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்காவுக்கு அழைப்பதே இல்லை. ஒரு யஜமான் தனக்கு பிரியம் இல்லாமல் அழைப்பானா, தா வீட்டுக்கு பிரியம் இல்லாமல் அழைப்பானா? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் செய்த ஏதோ நன்மைகளை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு பிரியம் கொண்டு அழைத்திருக்கிறான். அந்த மத்தாப் அதனால அந்த தவாப் செய்யற இடம் உலகத்துல வேற எங்கேயுமே இந்த இபாதத் செய்ய முடியாது. தவாப் உலகத்துல காபாவுல மட்டும்தான் தவாப் செய்ய முடியும், உலகத்துல எங்கேயும் செய்ய முடியாது. அதனால ஹாஜிகள் அதிகம் அதிகம் தவாப் செய்ய வேண்டும். குறைஞ்சபட்சம் 50 தவாப் பெருமானார் சொன்னார்கள். யார் 50 தவாப் செய்கிறார்களோ அவர்களுக்கு பராத்தும் நிஃபாக் பராத்தும் நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் விடுதலை என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் ஒரு ரகசியம் இருக்கிறது. எப்படி தவாப் செய்யணும் தெரியுமா? அந்த 50 தவாப்பையும் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு ஃபர்லுக்கும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அல்லது அன்புக்குரியவர்களே, ஃபர்ல தொழுது முடிச்ச உடனே தவாப் ஒரு மூணு சுத்தி ஈஸியா சுத்திடலாம் கீழே. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு தவாப் என்றால் கூட ஒரு நாளைக்கு 5 தவாப் அழகா செஞ்சிடலாம். நாளைக்கு 5 தவாப். இப்படி தவாஃபை செய்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, அஸ்மாஉல் ஹுஸ்னா கண்டிப்பா அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போயிருங்க அல்லது மனப்படம் பண்ணிக்கங்க. ஒரு தவாஃபில் 50 தவாஃபில் ஒரு தவாஃபில் 2 இஸ்ம எடுத்துக்கணும். அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும், யா ரஹ்மான் யா ரஹீம் எனக்கு இதை குர்றா, யா ரஹ்மான் யா ரஹீம் என் பிள்ளைக்கு படிப்பை குர்றா, யா ரஹ்மான் யா ரஹீம் என்னுடைய மனைவி மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு. இந்த தவாப் 7 சுத்திலையும் ஒரு தவாப்புல 2 இஸ்முகளை பயன்படுத்தும். அடுத்த தவாப்புல யா குத்தூஸ் யா காதிர் எனக்கு இதை கொடு, யா குத்தூஸ் யா காதிர். இப்படி 50 தவாப்புல அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் இருக்கிற 100 பேர்களும் முடிந்து போய்விடும். இந்த அஸ்மா உல் ஹுஸ்னாவுக்குள்ளேதான் அல்லாஹ் தன்னுடைய இஸ்முல் ஆலமை வைத்திருக்கிறான். அதை சொல்லி கேட்டால் உடனே கொடுக்கிற ஆற்றலை அல்லாஹ் இந்த 100 பேர்களுக்குள் வைத்திருக்கிறான். இது எல்லாமே நிறைவாக கிடைத்துவிடும். அற்புதமான ரகசியங்களை எங்களது ஆசிரிய பெருந்தகைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 50 தவாப்புல ஒவ்வொரு தவாப்புலையோ 2 அஸ்மா உல் ஹுஸ்னாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து தவாப்பை முடிச்சுட்டோன்னு சொன்னா அங்க பக்கத்துல மக்காமே இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. பாபுக்கு நேர்ல நேர் முன்னாடி மக்காமே இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய அந்த கல் இருக்கிறதே, இதற்கு பெயர் தான் மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள். தவாப முடிச்ச உடனே அங்கு 2 ரக்காத் தொழ வேண்டும். அல்லாஹு அக்பர். 8வது இடம் மக்காமே இப்ராஹிம். சொர்க்கத்து கை. 9வது ஜம்சம். இந்த ஜம்சமின் சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது. ஹைர் மாஇன் அலா வஜ்ஹில் அர்லி மா ஜம்சம். உலகத்திலேயே சிறந்த நீர் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஜம்சம் நீர் தான். அதை விட உயர்ந்த நீர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்ல, அது என்ன நோக்கத்துக்காக குடிக்கிறோமோ அது அத்தனை அப்படியே நடக்கும். இந்த ஜம்சமை குறித்து இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யாராவது ஒருவர் ஜம்சம் நீரை அன்பளிப்பு செய்து அதை வேண்டாம் என்று யாரும் மறுத்துவிட வேண்டாம் என்றார்கள். யாராவது ஒருத்தர் ஜம்சமை கொடுக்கிறாரு, கொஞ்சோன்னு கொடுக்கிறாரு, ஜம்சம்லாம் எனக்கு வேணாம்ப்பா என்று மறுத்துவிட வேண்டாம். அப்படி ஒருவன் மறுத்தால் அவன் உலகத்திலேயே வறுமையை ஃபக்ரை வறுமையை சந்திக்காமல் அல்லாஹ் அவனை மௌத்தாக்குவதில்லை. வறுமையை கொடுப்பது இந்த ஜம்சம். அதனால எதை வேண்டுமானாலும் மறுத்துவிடுங்கள், இந்த ஜம்சமை மறுத்துவிடக் கூடாது என்றார்கள். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மாவியார் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒரு யூதர் வந்தார். அவர் சொன்னார், இந்த தட்டு நிறைய எனக்கு தங்கம் கிடைப்பதை விட இந்த தட்டு நிறைய ஜம்சம் நீர் கிடைப்பது சிறந்தது என்றார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு பட்டிமன்றமே நடத்துறாங்க, மாஉல் கௌசர் சிறந்ததா, மாஉ தஸ்லீம் சிறந்ததா, மா இ ஜம்சம் சிறந்ததா, சொர்க்கத்தில் இருக்கிற நீர்கள் ஹவுலுல் கௌசர் போன்ற நீர்கள் சிறந்ததா, ஜம்சம் சிறந்ததா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள் ஜம்சம் தான் சிறந்தது. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சை அறுத்து அவர்களுக்கு ஒளியை பாய்ச்சுகிற பொழுது இந்த உள்ளத்தை ஜம்சமில் வைத்துத்தான் பாதுகாத்தார்கள். மாவுல் கௌசரி சிறந்ததாக இருந்தால் அதில் வைத்து பாதுகாத்திருக்க வேண்டும், தஸ்னீமில் வைத்து பாதுகாத்திருக்க வேண்டும். மருத்துவ குணங்கள் 63 அமிலங்களின் கலவை என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது. இப்படி ஒரு தண்ணி வருதுன்னா எங்கிருந்து வருதுங்கிறான், நேரா கடலே உள்ள ஓடுதான் பார்க்கிறான். ஒரு நாளைக்கு இத்தனை 100,000 லிட்டர்கள் எடுக்கிறார்கள், உள்ள கடல் ஓடுகிறதா? அப்படி இருந்தால் உப்பாக இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் கெடுவதில்லையே எப்படி என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் திகைத்து போய் நிற்கிற நடமாடும் அற்புதம் இந்த ஜம்சம். உலகத்தில் மிகச்சிறந்த அற்புத கிணறு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அங்க போய் இருக்கிற 40 நாளும் நியத் பண்ணிடணும், ஜம்சமத்தான் குடிக்கணும், வேற எதையும் குடிக்கூடாது. அதனால கையில ஒரு 2 லிட்டர் கோப்பையை வச்சுக்க வேண்டியது, வரும்போது ஜம்சம் புடிச்சுக்க வேண்டியது, போகும்போது ஜம்சம் புடிச்சுக்க வேண்டியது, எல்லாம் சொல்லித்தான் போவாங்க. அங்க போன உடனே போய் ஹோட்டல்ல கண்ட தண்ணீரையும் குடிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜம்சம் மிகச்சிறந்தது. அல்லாஹு அக்பர். பத்தாவது அற்புதம் அங்கே சஃபா மர்வா. ஹாஜரா அலைஹி ஸலாத்தை நினைவூட்டுகிற சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மர்வாவிலே முடிக்கிற இந்த சஃபா மர்வா. இந்த பத்து அற்புதங்களும் காபாவுக்குள்ளே இருக்கிறது. இப்ப இவரு யாராம் கட்டி முதல்ல காபத்துல்லாவை பார்த்துட்டு தவாஃபை துவங்குவார். ஒரு உம்ரான் சொன்னா இங்க யாராம் கட்டிட்டு போய் தவாஃப் முடிக்கணும். அந்த தவாஃப் எப்படி செய்யணும்? முதல்ல காபத்துல்லாவை பார்த்து துவா செஞ்சுட்டு மத்தாஃபுல இறங்கி ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னாடியே இவர் வலது தோல்புஜம் தெரிகிற அமைப்புல இழுத்திபா என்று சொல்லுவார்கள். இழுத்திபா, ஏழு சுற்றுக்கள் இழுத்திபா. தோல்புஜம், வலது தோல்புஜம் தெரியணும். அந்த துண்டை தூக்கி போடும்போது இப்படி போட்டுக்குவார். வலது தோல்புஜம் தெரிகிற அமைப்புல மூணு சுத்து மட்டும் ரமல் செய்ய வேண்டும். அப்படி லேசா குதிச்சு குதிச்சு போகணும். இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும். ஏழு சுற்று முடித்து விட்டால் அதற்கு பிறகு மக்காமே இப்ராஹிமிலே ரெண்டு ரக்காத் தொழுவது, ஹனபி மதுகபிலே வாஜிப், ஷாபி மதுகபிலே சுன்னத்து. தொழுது விட்டு ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடித்து விட்டு சஃபாவின் மருவாவுக்கும், சஃபா ஒன்னு மருவா ரெண்டு, சஃபா ஒன்னு மருவா ரெண்டு, இப்படியே சஃபாவிலே தவாஃபை, சஃபாவிலே சகையை ஆரம்பித்து மருவாவிலே முடிக்க வேண்டும். இதற்கு இடையிலே மயிலைனுல் அகலரைன், பச்சை விளக்கு கொண்டிருக்கும் அந்த இடத்திலே மட்டும் ஆண்கள் குதித்து குதித்து ஓட வேண்டும். ஏழு சுற்று முடியும். சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் முடிக்க வேண்டும். முடித்து விட்டு முடியை பெண்கள், பெண்கள் தன்னுடைய சுண்டு விரலிலே சுட்டி வெட்டி கொள்ள வேண்டும். ஆண்கள் மொட்டையடித்துக் கொள்ளலாம் அல்லது முடியை குறைத்துக் கொள்ளலாம். இது நடந்துவிட்டால் உம்ரா முடிந்துவிடும். அதற்கு பிறகு நார்மலாக நாம் மாறிவிடுவோம். உடம்பு ஆற்றல் நிறைந்த இந்த மக்கா, இந்த மக்காவை சுற்றி இருக்கிற இடங்கள் ஒரு பத்து. அல்லாஹு அக்பர். அதுல சஃபாவிலிருந்து நேரா பார்த்தோம்னா ஜபலே அபு குபைஸ், முதல் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லாம் அழைச்ச மலை ஜபலே அபு குபைஸ் இருக்கிறது. ஜபலும் நூறு இருக்கிறது. ஜபலே நூறு என்று சொன்னால் குர்ஆன் இறங்கிய மலை. ஜபலே சௌர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்திருந்த ஜபலே சௌர் அங்குதான் இருக்கிறது. பெருமானாரை பாதுகாத்த மலை அங்கு இருக்கிறது. ஜன்னத்துல் முஅல்லா என்ற கதீஜா ரலியல்லாஹு அடங்கி இருக்கிற கபரஸ்தான் அங்கு இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஜின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்திய மஸ்ஜிதுல் ஜின் அந்த மக்காவில் இருக்கிறது. ஆறாவதாக மினா, மினா ஹஜ்ஜுக்கு தேவையான மினா அந்த மக்காவில் இருக்கிறது. மினாவை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது அல் மினா கல் ஹம்ல், மினா என்பது தாயின் கருவறை மாதிரி. பெருமானார் போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்க மினாவில 18,000 என்றும் ரிவாயத் இருக்கிறது, 90,000 என்றும் ரிவாயத்தில் இருக்கிறது. 90,000 பேர் எந்த மினாவில் இருந்தாங்களோ அந்த மினாவிலே தான் இன்றைக்கு 50,00,000 பேர் இருக்கிறோம். அந்த மினா எலாஸ்டிக் பூமி. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இஸ்லாமாகி மினாவிலே இருந்தால் அந்த மினா விரிந்து கொடுக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே உயர கட்டிடங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி மினா இருந்துச்சோ அப்படியே இருக்கிறது. ஆனால் எலாஸ்டிக்காக விரிந்து கொடுக்கிறது. உலகத்தில் எலாஸ்டிக் பூமியை பார்க்க வேண்டுமா? நீங்கள் மினாவை போய் பாருங்கள். எலாஸ்டிக் பூமி. அல்லாஹு அக்பர். மினா இருக்கிறது, முஸ்தலிஃபா இருக்கிறது. ஏழாவதாக அல்லாஹு அக்பர். எல்லா பாவங்களையும் அல்லாஹ், பெரும்பாவம் சிறுபாவம் அத்தனையும் மன்னிக்கிற இடம் அரஃபா அல் ஹஜ். எட்டாவது அரஃபா. அரஃபா தான் ஹஜ். ஹஜ்ஜுதான் அரஃபா. அங்கே இல்லை என்றால் ஹஜ் கூடாது. அந்த அரஃபா மைதானம் இருக்கிறது. எட்டாவதாக மக்காவுக்கு வெளியில இதெல்லாம் இருக்கிறது. ஒன்பதாவதாக ஜாரானா. பெருமானார் தாயிப்பிலிருந்து வருகிற பொழுது ஜாரானாவிலே எஹ்ராம் கட்டி வந்தார்கள். படே உம்ரா என்று சொல்லி அழைத்துச் செல்வார்கள். அதற்கு பின்னால் ஒரு கபரஸ்தான் இருக்கிறது. அங்கு நான்கு சகாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஜாரானா இருக்கிறது. ஹுதைபியா. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்த ஹுதைபியா என்ற இடம் இருக்கிறது. இதெல்லாம் மக்காவில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, செல்லுகிற ஹாஜிகள் இந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜினுடைய காரியங்கள் இருக்கிறது. உங்களோடு வரக்கூடிய ஆலிம்கள் அது குறித்து நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். இந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு அல்லது ஹஜ்ஜுக்கு முன்னாடி நாம மதீனாவிற்கு செல்லுவோம். மனம்பரப்பும் பூஞ்சோலை மா மதீனா, மனம்பரப்பும் பூஞ்சோலை மா மதீனா. அல்லாஹு அக்பர். அந்த மதீனாவை பற்றி சொல்லி முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண செல்லுகிற பொழுது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது 16 குர்ஆன் முடித்தார்களாம். 16 குர்ஆன் முடித்தார்கள். நாம குறைஞ்சபட்சம் அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துகிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய சலவாத்தை சொல்லுகிற நன்மக்களாக மாறிப்போக வேண்டும். பெருமானாருக்கு நிறைய யாசின் ஓதுகிற நன்மக்களாக மாறிப்போக வேண்டும். நல்ல குளிச்சுட்டு நல்ல நறுமணங்கள். நிறைய பேர் அங்க போய் ஓசி அத்தர் வாங்கி தடவுறாங்க. ஓசி அத்தர், அஜி அத்தரை மறந்துட்டு வந்துட்டேன், கொஞ்சம் உங்கள்ட்ட அத்தர் இருக்குமா? அங்க ஓசி வாங்கினா காலம் ஃபுல்லா ஓசி கேஸ் தான் அது. அங்க போய் ஓசி, அங்கு போய் நாலு பேருக்கு கொடுக்கிற அமைப்பிலே நாம் இருக்க வேண்டுமே தவிர மதினா நகரத்திலேயும் மக்காவிலேயும் போய் அங்கு ஓசு வாங்குற பண்பாடு இருக்கக்கூடாது. அதனால நல்ல ஆடை புத்தாடை அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக நறுமணத்தோடு பயபக்தியோடு பாபு சலாம் வழியாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலையும் பார்க்க வேண்டிய இடங்கள் சந்திக்க வேண்டிய இடங்கள் பத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அங்க அழாத கண்களும் அழுதுவிடும். அந்த பூமானை பார்க்கிற பொழுது பெருமானாருக்கு சலாம் சொல்லி அங்கேயே நாயகமே என்னிடத்திலே நிறைய பேர்கள் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் யார சொல்லல்லா அவர்கள் அத்தனை பேர்களின் சார்பாக உங்களுக்கு சலாத்தை சொல்லுகிறேன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கு யார சொல்லல்லா சலாம் சொல்லிவிட்டு பக்கத்திலேயே இருக்கிறார்கள் அபுபக்கர் அதற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. மூணு கட்டடம் இருக்கும் அந்த மூணுல மொதல் கட்டடத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க மொதல் இதுலையும் மூணாவதுலையும் யாரும் இல்ல இந்த நடுவுல தான் மூணு பேரும் அடங்கி இருக்கிறார்கள். அதனால நிறைய பேர் வரிசையில் அங்க நின்றுட்டு உட்கார்ந்துருப்பாங்க அங்க ஒரு மூணு ஓட்டம் இருக்கும் அதுக்குள்ள எட்டி எட்டி பார்ப்பாங்க ஒருத்தரும் இல்ல இந்த நடு இடத்தில் தான் இருக்கிறார்கள். அங்கு போய் சலாம் சொல்லிவிட்டு அடக்கத்தோடு வந்து விட வேண்டும். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லுவோம். இரண்டாவது மதீனாவில் இருக்கிற பெரிய அந்தஸ்து நிறைந்த இடம் ரௌலத்துல் ஜன்னா சொர்க்கத்து பூஞ்சோலை ரௌலத்துல் ஜன்னா பர்த்தவு அங்க போனால் மேய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து மெஹராப் மெம்பர் வரைக்கும் மெம்பர் படி இருக்கும் அது வரைக்கும் வெள்ளை கம்பளம் பச்சை கம்பளம் விரித்திருப்பார்கள். அங்க போய் நினைச்சதெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும். அங்கே நிறைய தூண்கள் இருக்கும் எந்த தூணுக்கு மேல பச்சையாக ரவுண்ட் போடப்பட்டிருக்கிறதோ அதற்கு கீழே நின்று தொழுது கொள்ளுங்கள் ஹாஜிமார்களே. ஒரு ஏழு தூண்ல அந்த மாதிரி போடப்பட்டிருக்கும். உஸ்துவானத்தை அபூலு பாபா இருக்கிறது உஸ்துவானத்தை ஹன்னானா உஸ்துவானத்தை ஆயிஷா உஸ்துவானத்தை சரீர் என்று ஏழு தூண்கள் அதற்கு கீழே நின்று தொழுது கொள்ள வேண்டும். அங்க நிறைய துவாக்களை செய்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகிற ஒரு பூமி ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது அந்த ரௌலா மட்டும்தான். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள் சொர்க்கத்திற்குள்ளே சென்றவர்கள் நரகத்திற்கு செல்ல முடியாது ரௌலாவிலே காலடி வைத்தவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அவர்களுக்கு நரகம் கிடையாது என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த புண்ணிய பூமிக்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பின்னாடியே அப்படியே அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் பெருமானாரிடத்திலே பயின்ற அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே சென்று அமருகிற பாக்கியத்தை பெற்றவர்களாக மாறி போக வேண்டும். நம்ம ஆஜியார் நாசராஜியார் எப்ப பார்த்தாலும் அங்கதான் பார்க்க முடியும் அந்த திண்ணை தோழர்கள் இருக்கிற இடம். நான்காவது தஹஜ்ஜுத் மேடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுத இடம் அந்த இடத்தில் இருக்கிறது. அதையும் நீங்கள் வாழ்க்கையிலே மிஸ் பண்ணி விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே. 40 வக்த தொழுகை மஸ்ஜிது நபவியிலே கண்டிப்பாக இடைவிடாமல் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடியவர்களாக மாறிப்போக வேண்டும். பக்கத்திலேயே மஸ்ஜிதே குபா இருக்கிறது ரெண்டு ரக்காத்து தொழுதால் ஒவ்வொரு நாள் எட்டு நாள் தங்கியிருக்கோம்னா எட்டு நாள் போகணும் மஸ்ஜிதே குபாவிலே ரெண்டு ரக்காத்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். மஸ்ஜிதே கிபிலத்தையும் இருக்கிறது இரண்டு கிபிலாக்கள் பெருமானார் தொழுகிற பொழுது மாற்றப்பட்ட மஸ்ஜிதே கிபிலத்தையும் இருக்கிறது அங்கும் சென்று தொழக்கூடியவர்களாக மாறிப்போக வேண்டும். சபா மசாஜித் கந்தக் போர்க்களம் நடந்த இடம் இருக்கிறது அங்கே ஏழு பள்ளிகள் ஒன்றாக சேர்த்து இன்றைக்கு ஒரு பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜபலே உஹத் அல்லாஹு அக்பர் 70 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற ஜபலே உஹத் ஹம்சா அலி அல்லாஹு தாலா முஸ்அப் இப்னு உமைர் அலி அல்லாஹு தாலா அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஸர் அலி அல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற அந்த இடத்திற்கு சென்று நம்ம யாசின் ஓத தெரிஞ்சா யாசின் ஓதணும் இல்லைன்னு சொன்னா அழைச்சிட்டு போவாங்க. ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா 11 முறை குல்ஹு அல்லாஹ் ஒரு குல் அவுது பிரபில் ஃபலக் ஒரு குல் அவுது பிரபின் நாஸ் ஓதி அந்த இடத்திலே துவாச்சியவர்களாக மாறிப்போக வேண்டும். இதை போன்று அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு ஹதீகத்தி பனூ ஸாயிதா அபூபக்கர் ரலியல்லாஹுவை தேர்வு செய்த இடம் அங்கே இருக்கிறது. அதற்கடுத்து ஜன்னத்துல் பக்கி பெரும் பெரும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் அடங்கி இருக்கிற இடம் ஆயிஷா ரலியல்லாஹு போன்ற மனைவிமார்கள் அடங்கி இருக்கிற இடம் உஸ்மானே கனி அடங்கி இருக்கிற இடம் எங்கே அடங்கினார் பெருமானார் சொன்னார்கள் ஜன்னத்துல் பக்கியிலே ஒருவர் அடங்கிவிட்டால் அவருக்கு கேள்வி கணக்கு முன்கர்ண கீரின் கேள்வி கணக்கு இல்லை என்றார்கள். அவருக்கு சொர்க்கம் வாஜிவாகிவிட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை இடங்களையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் அன்புக்குரிய ஹாஜிமார்களே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய பயணத்தை புனிதமான பயணமாக சலாமத்தாக சென்று கனிமத்தோடு திரும்புகிற பயணமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக மபுரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு எல்லா வகையான நலவையும் தந்தருள்வானாக. செல்லுகிற ஹாஜிகளே எல்லா இடத்திலும் துவா கேட்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சுருக்கமாக துவாக்கள் வேண்டாம் தயவு செய்து சுருக்கமாக துவாக்கள் வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டு வருகிற பொழுது அத்தனை காரியங்களும் நடக்கும் ஹாஜிகளாக மாறிப்போக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌஃபிக் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய கேள்விகளுக்கு 29 பேர்கள் பதில் எழுத்தியிருக்கிறார்கள். 29 பேர்களும் சரியாக பதில் எழுதியிருக்கிறார்கள். பரக்கல்லா. அதுல மொதல் கேள்வி, ரிசுக்கிலே பரக்கத்தை தரும் காரியங்கள் 10-3 கேட்டிருந்தோம், 10 எழுதியிருக்கிறார். மஷால்லா. அதிகமாக தானம் தர்மம் செய்வது, குரான் ஓதுவது, திக்ரு செய்வது, நல்லோர்களோடு சேர்ந்திருப்பது, இப்படி ஒரு 10 இருக்கிறது. இவர் 10 எழுதியிருக்கிறார். மஷால்லா. ரெண்டு பேர்கள் தன் தாய் தகப்பனுக்காக நாயகமே துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அந்த ரெண்டு பேர் யார் என்றால் அபு ஹுரைரா, அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹி தஸ்தரி ரலியல்லாஹுக்கு மாமு சொல்லிக் கொடுத்த துவா அரபிலே எழுதியிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மாஇ என்று எழுதியிருக்கிறார். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இதுல தேர்ச்சி பெற்றவர்கள் ஹச்சிய முகமது இஸ்ஹாக் சுகுணாபுரம், மாஷா அல்லாஹ். இதே மாதிரி ஷேக் அப்துல்லா கண்ணப்பநகர், ஷேக் அப்துல்லா கண்ணப்பநகர். மூணாவது முகமது முஸ்தாக் அண்ணாநகர், முகமது முஸ்தாக், மாஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைய கேள்வி, முதல் கேள்வி, ஹஜுருல் அஸ்வதினுடைய ஆற்றல் என்ன? ஒரு 3-3 ஆற்றலை மட்டும் எழுதினா போதும். ஹஜுருல் அஸ்வதுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு, ஹஜுருல் அஸ்வதற்கு இருக்கிற சிறப்பு என்ன என்பதை எழுதினால் போதும். ரெண்டாம் நம்பர் கேள்வி, இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் காபாவிலே எத்தனை ரஹமத்துக்கள் இறங்குகிறது, அது எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் எத்தனை ரஹமத் இறங்குகிறது, அது எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது? மூணாவது கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்லும் போது எந்த வார்த்தைகளை கொண்டு சலாம் சொல்ல வேண்டும்? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பயான்ல, இடையில எந்த வார்த்தைகளை கொண்டு சலாம் சொல்ல வேண்டும்? இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் எழுதி பரிசை வெல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது ஹாஜிகள் கௌரவிக்கப்படுவார்கள்.